ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதஹரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பராம்புரேக்மருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி திரணாயமேன அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தாம் சங்கீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அன்யான் சஹஸ்ரசரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விசிராரண பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்யே ஸ்ரீமன்னூத்தரங்கநாதேத்திராடப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்திர லக்ஷ்மணாதேத்திராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீ வாசேந்திர கடாட்ச சுந்தரசுதா லக்ஷ்யாத்மயோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்தன வாகதீசேமனம் பக்தியாசிரயாமோகுரும் நவ்யபாகீச யோகேந்திர ஹயாசபரசேவினம் பிரம்மதந்திர சுதந்திராரியம் பஜாம ஸ்வாத்மசம்பதம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி திவ பாதுகா திரைவுக ஸ்ரீமபினவ் வாகீச பிரம்மதந்திர சுதந்திர பரகால மகாதேசிகாய நம நீலாத்துங்கஸ்தனகிரிதடி சுத்தமுத்போத்ய கிருத்னம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்த மத்யா பயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சசினகலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாவ்ரீ நம இதமிதம் பூயே வாஸ்து பூயா அன்ன உயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தொடர்புடைய தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதியன்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு சபாயை நம 25வது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறைதொறியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ரொம்ப அழகான பாசுரம். கிருஷ்ணனுடைய அவதார விசேஷத்தை சொல்லக்கூடிய பாசுரம். ஏற்கனவே சொன்ன போல பகவதி ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்ற மூன்றாவது கட்டளைய இந்த இடத்துல நிறைவேற்றக்கூடிய பாசுரம் எதுனால் இந்த ஒருத்தி மகனாய் பிறந்துன்ற பாசுரம். யாரிடத்திலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிக்கொள்ள வேண்டும், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடத்தில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தவன் எவனோ அவனிடத்திலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிக்கொள்ள வேண்டும்னு பெரியவாள் சொன்னார். இதோ கிருஷ்ணனுக்கு ரெண்டு பேர் தாயார் இருக்கா, இதுல தாயார் பேரை சொல்றதுக்கு பயப்படுறான்னு வியாக்கியானம் பண்ணா. ஏன் அப்படின்னா, நாமெல்லாம் சுலபமா யசோதே தேவகின்னு சொல்லிடுறோம், ஆனால் நாச்சியார் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? பெரியவாள் பேரை சொல்லக்கூடாதுன்றது ஸ்பஷ்டமாகவே நாச்சியார் இந்த இடத்துல காட்டுறா நமக்கு. இஷ்டத்துக்கு இந்த காலத்துல கூப்பிடுறாளே, எல்லாரும் பெரியவாள் பேரை பேரிட்டு கூப்பிடுறாளே, அந்த மாதிரி கூடாது அப்படின்றதுக்காகவே நாச்சியார் இந்த இடத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, அப்படி தேவகி மகனாக பிறந்து யசோதை மகனாக ஒழித்து வளரேன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் சாஸ்திர விரோதம் அப்படின்றதுனால சொல்லல. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, சரி எங்க பிறந்தானோ அங்க இல்ல, உடனே வேற இடத்துக்கு போயிட்டான். இது ரொம்ப அழகான அவதாரம், கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணனுடைய அவதார சரித்திரத்தை ரொம்ப அழகா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நல்ல ராத்திரி இருட்டு, அதுல வெளிச்சம் வந்தது போல பெருமாள் சிறைச்சாலையில பரஞ்சோதிஷாக பிறந்தான் அப்படின்னு சொல்லிருக்கு. கூறத்தாழ்வான் இந்த விஷயத்த, ஹே சுந்தரைக தர ஜன்மணி கிருஷ்ண பாவே த்வே மாதரௌ ச பிதரௌ ச குலே அபி த்வே ஏக க்ஷணாத் அனுகிரஹீதவத பலம் தே நீலாகுலே ந சதுரிசி சதுரிசி கில ருக்மணீச்ச அப்படின்னு ஆழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்தில் சாதிக்கிறார். பெருமாளா அவதரிச்சார், பெருமாள் கண்ணனாக அவதரிச்சார். ரெண்டு தாயார்கள், தேவகி வசுதேவர், தேவகி யசோதைன்னு ரெண்டு தாயார்கள், ரெண்டு தகப்பனார்கள் வசுதேவன் நந்தகோபன்னு, ரெண்டு குலங்கள், ஒரு யதுவம்ச குலம், ஒரு கோகுல இடைச்சாரி குலம், இப்படி ரெண்டு குலங்கள் ஓரிரவில் ஒரு கணத்திலே ஏற்றுக்கொண்டான் பெருமாள் அப்படின்னு. அந்த ஏற்றுக்கொண்ட சக்தி அகடித கடனா சாமர்த்தியம் யாருக்கு இருக்குன்னா சாட்சாத் பெருமாளுக்கு தான் இருக்கு அப்படின்னு நேரத்தில் கூற தாழ்வான் சாதிக்கிறார். பெருமாள் ஏன் சிறையில பிறந்தான் பெரியவாள் அழகா வியாக்கியானம் பண்ணா. பெருமாளுக்கு ரொம்ப வருத்தம், ஏன் அப்படின்னா ராமாவதாரத்துல இவன் ஒவ்வொரு சீதாபகரண ஆன பிறகு ஒவ்வொரு இடமாக மரமே சீத்தையை கண்டையா, நதியே சீத்தையை கண்டையான்னு சீத்தையை காணாமல ஆ சீதா ஹா சீதே ஹா சீத்தேன்னு கதறி அழுதுண்டே போறார் பெருமாள். வால்மீகி பெருமாளுடைய சரித்திரங்களை சொல்லாமல் கடைசியில் என்ன பண்ணார், சீதாயாக சரித்தம் மகத் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். சீதையினுடைய சரித்திரத்துக்காகத்தான் ராமாயணமானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சார். பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான் இந்த விஷயத்துல. ஏன் அப்படின்னா சிரமம் மொத்தம் யார் அனுபவிச்சது, பெருமாள் அனுபவிச்சார். ஆனால் ரிஷி கடைசியில் என்ன பண்ணிட்டார், சீதையினுடைய சரித்திரம் ரொம்ப வசதின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு கேட்டால், ஏன்னா தசானனசிய கிருஹே தசமாசான் உவாச அப்படின்னு சொன்னா போல சீதை 10 மாதங்கள் சிறையில கஷ்டங்கள் அனுபவிச்சபடியினால அவளுக்கு சிறையிருந்தவள் ஏற்றம்னு அவளுக்கு ஏற்றம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சான். இதை பார்த்தான் பெருமாள். அடுத்த யுகத்தில் அவன் தானே சிறையில் வந்து பிறந்துட்டான். அந்த அளவுக்கு சிறையிலிருந்தவள் ஏற்றம் எவ்வளவு வசதியோ அதே போல சிறையில் வந்து பிறந்தவனுடைய ஏற்றமும் அவ்வளவு வசதியாக இருக்கணும். ராமாயணத்தில் சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லப்பட்டது, மகாபாரதத்தில் தூது போனவனுடைய ஏற்றம் சொல்லப்பட்டது. அதனால் இந்த ரெண்டு இதிகாசங்களும் ரொம்ப வசதியான இதிகாசங்கள். ராமாயணம் பூர்த்தியா மகாலட்சுமியுடைய பிரபாவம்னு வியாக்கியானம் பண்ணா, மகாபாரதம் பூர்த்தியா ஸ்ரீஹரியினுடைய பிரபாவம்னு வியாக்கியானம் பண்ணா. ஆக இதுலேருந்து தெரியறது என்னன்னா தம்பதிகளுடைய பெருமை தான் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. அவனுடைய பெருமையோ இல்ல அவளுடைய பெருமையோ தனியா சொல்லல, தம்பதியினுடைய பெருமை இங்க சொல்லப்படுறதுன்னு. லக்ஷ்மியை முன்னிட்டு ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமையானது சொல்லப்படுறது. அதனால் ராமாயணத்தை வாசிச்சுட்டு மகாபாரத்தை வாசிக்கணும்ன்றது பெரியவாள் ஒரு கிரமத்தை வச்சுருக்கா. வேதோபிரம்மண குதூஹலினா நிபத்தம் விஸ்வம்பரா ஸ்ருதிபவேன மகரிஷினா யத் வியாசேன யச்ச மதுசூதன பாதரக்ஷே த்வே சக்ஷுஷி துவர்பாவம் அவேக்ஷித்தும் நகா அப்படின்னு பாதுகாசகத்துல சுவாமி சாதிக்கிறார். பெருமாளுடைய பாதுகைகளுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் மகரிஷிகள் ராமாயணம் மகாபாரதம்ன்ற இதிகாசங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்காரு. துவே சக்ஷுஷீனர் ரெண்டு கண்களை நமக்கு கொடுத்திருக்காரு. சரி, இந்த இரண்டு கண்களாலும் பார்த்தால் நமக்கு பெருமாளுடைய திருவடி பலமானது நமக்கு தெரியும், திருவடியுடைய பிரபாவமானது நமக்கு தெரியும்னு விசேஷமாக இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, விசேஷமா பெருமாள் காராகிரகத்தில் மகா தேஜஸ்வியாக அவதாரம் பண்ணா, இல்லையா, தன்னுடைய அப்பா அம்மாவுடைய காலில் போடப்பட்ட ஒரு விலங்குகள் தானாகவே அருந்து போச்சு. ராத்திரியில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. ஒருத்தி மகனாய் பிறந்து தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு சொன்னா போலே தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அன்னைக்கு ராத்திரியே பெருமாளுடைய வாக்கானபடினால கோகுலத்துக்கு கொண்டு போய் உடனும்ன்றபடினால வசுதேவர் பெருமாளை எழுந்தருள பண்ணிக்கொண்டு ஒளித்து வளர அப்படின்னால் தன்னுடைய பிரபாவத்தை மறைத்துக்கொண்டு பரமசாமான்யனாக பெருமாள் இருந்தானாம். ரொம்ப இதுவும் ஒரு வரலாறு சொல்லப்படுறது இந்த இடத்துல. பெரியவாள் வியாக்கியானத்தில் காட்டுற ராமாயணத்தில் ராமன் ஆத்மானம் மனுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்னு மனுஷனா வந்து பிறந்தான். விஸ்வாமித்திர தசரதன் இடத்துல சொல்லும்பொழுது வாக்குவாதம் பண்றார் இல்லையா, அப்படி வாக்குவாதம் பண்றப்போ யஜ்ஞத்துக்காக இவர் ராமனை கூப்பிட வந்திருக்கார். இவர் என்ன சொல்லணும், அவன் தான் பெருமாள் தன்னை மனுஷன் காண்பிச்சானே, இவரும் மனுஷன் சொல்லிட்டு போயிருக்கலாமோ இல்லையோ. அப்படி இல்ல, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிட்டோபி மகா தேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாக அப்படின்னு சுலபமா சொல்லிட்டு போயிட்டார். அகம் வேத்மி மகாத்மானம் புருஷ சூக்தத்துல வேதாகம் ஏதம் புருஷம் மகாந்தம் அப்படி சொல்லிட்டு, இங்க அகம் வேத்மின்னு சொல்லிட்டு இல்லையா, அங்க மகாந்தம்னு சொல்லிட்டு ராமம் சத்திய பராக்கிரமம் அகம் வேத்மி மகாத்மானம் சொல்லிட்டு, அங்க மகாந்தம்னு இருக்கு இங்க மகாத்மானம்னு இருக்கு. அதனால வேதமே தான் ராமாயணம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றது இதுதான் தெரியாது. உடனே விஸ்வாமித்திரர் இப்படிப்பட்ட பெருமாளுடைய பரத்துவத்தை பத்தி வர்ணிக்கணும்னே பெருமாளுக்கு கோபமா, இவர் யார் இங்க வர சொன்னார்னு நினைச்சுட்டாராம், பரத்துவத்தை பேச வந்துட்டாரே அப்படின்னு. சரி, அதுபோலயும் கிருஷ்ணாவதாரத்தில் யாராவது வந்து சொல்லிட போறாள்ன்றதுனால பிராகிருத குழந்தையாக தன்னை மறத்துக்கொண்டு வளர்ந்தான்றதான் நாச்சியார். இந்த இடத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாக ஒழித்து வளரேன்னு சொன்னான். தரிக்கிலான் ஆகிய தான் தீங்கு நினைத்த கருத்தன் பிழைப்பித்த கஞ்சன் வயத்தில் நெருப்பன் நின்ன நெடுமாலே. கம்சன் கெட்ட விஷயங்களே நினைச்சான், தீங்கு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னான். கம்சன் தீயதை நினைத்தான், தீயதை சொன்னான் கம்சன் அப்படின்னா அவனை விட்டுருப்பான் பெருமாள். நினைந்தேன்ற பதம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு வெறும தீயதை மனசால் நினைக்காம மேலோட்டமா இருந்தால் பிரச்சனை இல்லை, மனதால் நினைந்தேன்னு அர்த்தம். மனசுல நினைச்சிட்டாரு தான் தீவிர சிக்ஷையானது கொடுக்கப்படும்னா. சரி, வாக்குனால சொல்லக்கூடாது, சரி சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு விட்டு விடுறான், பெருமாளே விட்டுறான். மனசு வர அதை எடுத்துட்டு போனாதான் பெருமாள் தீவிரமான சிக்ஷை கொடுப்பான் அப்படின்னு சொன்ன. கம்சனுக்கு மனசு வரைக்கும் தீய எண்ணமானது புகுந்து இருந்தது. தீய விஷயங்களை நினைந்த கம்சனுடைய கருத்தை பிழைப்பித்து அவனுடைய வயத்துல நெருப்பெண்ணை நின்ற நெடுமாலே அப்படின்னு சொன்னான். ஹனுமன் சீதையினுடைய சோகாக்னிய வச்சுட்டு அவன் என்ன பண்ணா, லங்கை பூர்த்தியாக கொடுத்தான் இல்லையா. இது யாருடைய அக்னி, இவா வால்ல நெருப்பு சுத்தினதுனால, துணியை சுத்தி நெருப்பு வச்சதுனால அக்னிக்கு இல்ல, சீதையினுடைய ஒரு சோகாக்னிய கேட்டாரோ இல்லையோ ஹனுமன், ஆகையினால அந்த சோகாக்னிய வச்சுண்டு இந்த லங்கம் மொத்தத்தையும் கொளுத்தினார். அதுபோல பெருமாள் இந்த இடத்துல கம்சனுடைய தீய எண்ணமா இருக்கக்கூடிய அக்னிய வச்சே அவனை முடிக்கிறான் பெருமாள். வாஸ்தவமா பார்த்தால் சாஸ்திரத்துல அக்னிய கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றது, வேதமே இதை சொல்றது, அக்னிய கடன் வாங்கக்கூடாதுன்னு. ஒரு அக்னியிலிருந்து இன்னொரு அக்னியை சேர்க்கக்கூடாது. நீ கேஸ் ஆன் பண்ணனா இந்த கேஸ்ல அந்த கேஸ் எடுத்துக்கிறாள், அது மாதிரி அந்த கேஸை கொளுத்துறாள, அது மாதிரிலாம் இந்த அடுப்புல அந்த அடுப்பு கொளுத்துறாமல்லாம் ஒரு அக்னியிலேருந்து இன்னொரு அக்னியை கொளுத்தக்கூடாது. அரணிக்கட்டையை கடந்துதான், கடைஞ்சி கடைஞ்சிதான் கார்கபத்னியம் அப்படின்ற ஹோமத்துக்கு பிறகு ஆகவணியத்திலையும் தட்சிணாக்னியிலையும் அக்னியை சேர்க்கணும்னு மீமாம்சா சாஸ்திரம் சொல்றது. சரி, கார்கபத்தியத்துல அக்னி அணைஞ்சு போயிட்டுனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோமகுண்டத்திலிருந்து எடுத்து இந்த அக்னியை வச்சு ஹோமம் பண்ணலாமான்னு கேட்டாலும் ஹோமம் பண்ணக்கூடாது இல்லையா. அப்ப எப்படி பண்ணும் அப்படின்னா, அப்படி பண்ணா யஜ்ஞம் கெட்டு போயிடும் சொல்றது வேதம். சரி, என்ன பண்ணும் அப்படின்னா, எரிஞ்சின்று இருக்க மத்த ஹோமகுண்டங்களையும் அணைச்சிட்டு மறுபடியும் அரணிக்கட்டைய கடைஞ்சி அதிலிருந்து அக்னி எடுத்து அக்னிய மறுபடியும் ஆரம்பிக்க, ஹோமத்தை மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு சொல்றார். இப்போ அக்னி இருக்கு, ஒரு அக்னியிலேருந்து இன்னொரு அக்னிய சேர்க்கக்கூடாது. அடுப்பை மூட்டா, அடுப்பை மூட்டினா அடுத்த கிரகத்திலேருந்து நெருப்பு வாங்கிட்டு வருவா, இல்லை நம்பாத்திலே இன்னொரு அடுப்புலேருந்து இன்னொரு அடுப்பு மூட்டிடுவா. ஆனால் பெருமா சாஸ்திரம் சொல்றது அக்னியை கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி புகஞ்சின்னு இருக்க ஹோமகுண்டத்தில் ஹவிசை சேர்க்கக்கூடாது. சுவாஹா அப்படின்ற தீர்க்க ஸ்வரத்தினால சொல்லிதான், இந்திராய சுவாஹா அப்படின்னு தீர்க்க சுரத்தினால சொல்லித்தான் நாம யாகத்தையே பண்ணணும். அப்படி ஒரு நீச்சமான சுரத்தில் இருந்தால் அதை வந்து அதில் இருக்கக்கூடிய ஹவிசை தேவதைகள் வாங்கிக்க மாட்டான் இல்லையா, இல்லைன்னா தேவதைகளே வரமாட்டான்னு சொல்றான் பெருமாள். ஹனுமன் வியாக்கரண சாஸ்திரத்தை படித்தவன், நவவியாக்கரண பண்டிதர் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால அக்னிய வாழ்ல கொளுத்தின உடனே இந்த ராட்சசர்கள்லாம் அந்த அக்னியை இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுன்றபடினால அங்கேயே இலங்கையை கொளுத்திட்டு வந்துட்டான் அப்படின்னு பெரியவாள் சொல்றான். இது அந்த கம்சனுக்கு இது ஒரே பயம், உட்கார்ந்தா கிருஷ்ணன் வந்துடுவானோ, படுத்துண்டா கிருஷ்ணன் வந்துடுவானோ அப்படின்லாம் ஒரே பயம். அதனால நாரதர் நேர கம்சனிடத்துல வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னாருன்னு பாகவதத்தில் இருக்கு இல்லையா. கோபிய காமாத் பயாத் கம்சா துவேஷாத் சைத்யாதயோ நிருபா சம்பந்தாத் விருஷ்ணயா ஸ்னேகாத் யூயம் பக்தியா வயம் விபோ அப்படின்னு கோபஸ்திரிகள் காமத்தினால பெருமாள் அடையணும்னு ஆசைப்பட்டா, கம்சன் பயத்தினாலேயே பெருமாள் நினைச்சுட்டு இருந்தானா. இது சிசுபாலன் கதை ரொம்ப அழகா இருக்கும், நமக்கெல்லாம் தெரியும். சிசுபாலன் பிறக்கும்போது நாலு கை மூணு கண்களோட பிறந்தான். அவனுடைய அப்பா தமகோஷன், அம்மா ஸ்ருதஸ்ரவை. அவ ஸ்ருதஸ்ரவைன்றவ கிருஷ்ணனுக்கு அத்தை போலவ, அத்தை உறவு அவளுக்கு. இவன் கழுதை போல கத்தின்றே பிறந்தான். இவன் அப்படி இருந்தா ஊருக்கெல்லாம் கேடு அப்படின்னா இவனை கொண்டு போய் வெளியில போடுறதுக்காக போனான். அப்போ அசரீரி வாக்கு, யாரிடத்துல இந்த குழந்தைய கொடுத்தால் அவனுடைய இந்த மாதிரி நான்கு கைகள் மூன்று கண்கள் அப்படின்றதெல்லாம் மறைஞ்சு போய் சாதாரண குழந்தையா இருப்பானோ அவனிடத்துல கொடுங்கோ அப்படின்னு சொல்றான். உடனே யார் யாருன்னு எல்லாரையும் பாக்குறா, யாரா குழந்தை வந்தா பாப்பாளா பாப்பாளான்னு. உடனே வாசுதேவன் ஒரு நாள் குழந்தைய பாக்குறதுக்காக வரான். அவன் அம்மா அவன் அந்த சிசுருவை என்ன சுத்தஸ்ரவா அப்படின்றவன் என்ன பண்றான்னா, குழந்தைய கிருஷ்ணன் கிட்ட கொடுக்கறான். கிருஷ்ணன் அதை வாங்கின்ற உடனேவே அந்த ரெண்டு கை ஒரு கண் ரெண்டு கண்ணு அப்படின்னு ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு குழந்தை சாதாரணமாக இருக்கான். அசரீதி வாக்கு சொல்லிட்டு யாருகிட்ட கொடுக்குறியோ அவனால தான் இவனுக்கு சாபம், அவனால தான் இவனுக்கு மரணம் அப்படின்னு நினைச்சுக்கோன்னு சொல்லிச்சு. கிருஷ்ணனிட்ட கொடுத்தா கிருஷ்ணன்கிட்ட கொடுத்தவனே சரியா போச்சு. அப்போ யாரால மரணம் ஏற்படும் தெரிஞ்சுட்டு கிருஷ்ணனால தான் மரணம் ஏற்படும். உடனே அவன் அம்மா பிரார்த்திச்சா, கிருஷ்ணா என் பையனுக்கு அபயம் கொடு அப்படின்னு. நூறு தப்பு வர பொறுத்துப்ப, நூறு தப்புக்கு மேல போச்சுன்னா நான் ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு ராஜசூரி யாகத்துல இது தெரியறது. அவன் நூறு திட்டான், நூறு திட்டு திட்டின உடனே 108 திட்டு சகஜமா வந்துடுது. இவர் சும்மா தான் இருந்தாரு, ஆனால் அவருடைய சக்கராயுதம் சும்மா இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆழ்வார் சொல்றார், வைதவன் உயிந்து போனான். பெருமாளை திட்டினவன்லாம் மோட்சத்துக்கு போயிட்டான், நான் பெருமாளையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்னும் இங்கேயே இருக்கனே அப்படின்னு திருமங்க ஆழ்வார் சொல்ற. பயாத் கம்சன் பயத்தினால கிருஷ்ணன் இடத்துல ஈடுபட்டான். சரி, எதுக்கு கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருந்தான் இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கிருஷ்ணன் இடத்துல ஈடுபட்டார்கள். இவன் பயத்தால ஈடுபட்டான். தீய புந்தி கஞ்சன் உண்மையில் சினமுடையன் சோர்வு பார்த்து மயன் தன்னால் வலைபடுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா. தாயர் வாய்ச்சொல் கருமம் கண்டாய் சாற்றி சொன்னேன் போக வேண்டா. ஆயர் பாடி கனி விளக்கே அமர்ந்து வந்து என் முளை உண்டா யுனாயே அப்படின்னு இந்த பாசுரத்தினால கம்சனுடைய அழகான சரித்திரத்தை சொல்ற இந்த இடத்துல இல்லையா. அப்படி கம்சன் பெருமாளையே நினைச்சிட்டு 24 மணி நேரம் பெருமாளையே நினைச்சிட்டுதான். சாதுசனத்தையும் நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியும் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தோர் வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மனிஷரே. இது பெரியாழ்வார் சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். அப்படி பெருமாள் விஷேகமாக சிந்தனையோடு தான் கம்சன் இருந்தான் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. அப்படி அயம் பிரபஞ்சகா உற்பத்திமான் அப்படின்னு சொல்றோம். அயம் பிரபஞ்சகா உற்பத்திமான் அப்படின்னா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பிரபஞ்சமானது உண்டாச்சு அப்படின்னு. யாரிடத்திலிருந்து உண்டாச்சு? பெருமாளிடத்திலிருந்து உண்டாச்சு. பெருமாள் என்ன பண்றார்? இந்த லோகத்தை எல்லாம் வழிநடத்திட்டு போறார் அப்படின்ற விஷயத்தை இரவு நாம என்னைக்கோ ஒரு நாள் நினைச்சால் கம்சன் 24 மணி நேரம் கிருஷ்ணன் எங்க வந்துருவானோ, கிருஷ்ணன் எங்க இருக்கானோ, கிருஷ்ணன் எப்படி வருவானோன்னு 24 மணி நேரம் அவனே நினைச்சிட்டு இருக்கான். நெருப்பெண்டனின் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதறியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தே லோரம்பாவாய். உன்னிடத்துல அறுத்தித்து வந்தோம், சரி உன்னிடத்துல அறுத்தித்து வந்தோம் சொல்லலையே, உன்னையே வேண்டி வந்தோம் இல்லையா. உன்னை அறுத்தித்து வந்தோம் இல்ல, உன்னையே வேண்டி வந்தோம் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணன் பிருந்தாவனத்துல நடு ராத்திரி புல்லாங்குழல ஊதிட்டு இருந்தானாம். இதை கேட்ட ஆயர்பாடி பெண்கள்லாம் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் தெரியாமல் இவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார். கானத்துல வசப்பட்டு எல்லா பெரியவர்களையும் மறந்து போயிட்டு அவளை மதிக்காமல் ஒவ்வொருத்தர் ஆற்றிலிருந்து கிளம்பி கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துட்டார். சரி, பால் கறக்கிறவாள்லாம் அந்த வேலையை விட்டுட்டா, மாமனார் மாமியார் கணவனுக்கு சுசுரூஷ பண்றவாள்லாம் அந்த வேலையை விட்டுட்டான் இல்லையா. போஜனம் செய்யறதுக்காக சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தவாள்லாம் உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்துட்டா. அப்படி எல்லா வகையிலையும் பெருமாள் கண்ணன் லோகஹிதார்த்தம் லோகத்தில் இருக்கிறவா எல்லாரையும் வசியம் பண்ணி இல்லையா அவால உத்தரணம் பண்றான். இப்ப கோபஸ்திரிகள்லாம் வந்து வாசல்ல நிக்கிறா, பெருமாள் கேட்கிறார் எதுக்காக இங்க வந்தீங்க, இது மாதிரி வர்றது தப்பு இல்லையா, ஆத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு இங்க இந்த மாதிரி வந்து நிக்க கூடாது அப்படின்னோடனே, நான் ஒன்றும் உங்ககிட்ட இதெல்லாம் ஓணும் அதெல்லாம் ஓணும்னு கேட்கல இல்லையா, நீ நாங்களாம் பக்தர்களா உன்னிடத்துல வந்திருக்கோம், நீ யசோதையினுடைய புதல்வனா மட்டும் இருந்தால் நாங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, நீ வந்து எம்பெருமானுடைய அம்சமானபடியினால எம்பெருமானபடியினால உன்னெல்லாம் சேவிக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதறியாக. சரி, பெருமாளத்தில் ஐஸ்வர்யம் கொடு அப்படின்னு கேட்கறோம். ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு அவன் வாயமூடினா இருப்பான் இல்லையா, இல்லை திருப்பி அவனுக்கு மேலே போகணுமே. அதனால நம்ம ஒருத்தர்கிட்டயே ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டா எப்படி, அதனால எப்படி கொடுக்கல. சரி, என்ன கேட்கறமோ அதை கொடுக்குறான் பெருமாள். அது எப்பெல்லாம் நம்ம கொடுக்கணுமோ அப்பெல்லாம் கொடுக்குறான் இல்லையா. அப்படிப்பட்ட பெருமாளை நாம சேவிச்சோம்னா நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்றான். இப்போ துரியோதனன் அர்ஜுனன் கதை நமக்கு தெரியும். பெருமாள் தூங்கிட்டு இருக்கான், அவளுக்கு தேவையான விஷயத்த பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் வரா. அர்ஜுனன் கால் மாட்டலாம் வர்றான், துரியோதனன் தலைமாட்டலாம் வர்றதான். பெருமாள் கேட்கிறார், முதல்ல எழுந்துக்கிறார் அர்ஜுனனை பார்க்கிறார். அர்ஜுனா என்ன ஒன்று போர்ல என் கூட நீ இருக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். இந்த பக்கம் திரும்பினா துரியோதனன் இருக்கான். துரியோதனா வாப்பா எப்பப்பா வந்தா என்ன போகணும் அப்படின்னா, போர்ல போருக்கு சகாயத்துக்காக வந்தேன் இல்லப்பா, போர்ல நான் இருக்கேன், என்னுடைய 9000 சைன்யங்கள் இருக்கு, எது வேணும். ஆனா என்ன அர்ஜுனன் சொல்லிட்டான், நீ 9000 சைன்யங்கள் தான் உன்னை வச்சு என்ன பண்றது, 9000 சைன்யங்களை விடு, உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை, 9000 சைன்யங்கள்னால ஏதாவது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொன்னான். இந்த விஷயத்த நேரம் போய் சந்தோஷமா சகுனியின் இடத்துல சொல்லும் போய் சகுனி சொல்றான், நீ மகா முட்டாள், உன்ன மாதிரி முட்டாளே கிடையவே கிடையாதுன்னா. சரி, காந்தாரி கிட்ட போறான், நான் இன்னைக்கு யுத்தத்துக்கு போறேன். அவ சொல்றா, எதோ தர்ம தத்தோ கிருஷ்ணா, எத கிருஷ்ண ததோ தஜோ தத்தோ ஜெயஹா அப்படின்னு காந்தாரி சொல்றா. ஆகினால எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தருந்தரா தத்த ஸ்ரீ விஜயோபூதி துவாதித்திர மதிரமான, எந்த இடத்துல பெருமாளுடைய சகாயமோ பெருமாளை சேர்ந்தவர்களுடைய சகாயமோ இருக்கோ அந்த இடத்துல எந்த பயமும் இல்லைன்னு பறைத்தறியாக கைங்கரியத்தை கேட்டுதான் நாங்கள்லாம் வந்திருக்கோம், வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து நாங்கள்லாம் வரல, உன் திருவடியில நிச்சய கைங்கரியம் பண்ணணும், திருத்தக்க செலவும் சேவகம் யாம் பாடி இல்லையா. இந்த பாசுரத்தினால இது சாமானிய அர்த்தம், இந்த பாசுரத்தினால ரொம்ப அழகான விசேஷ அர்த்தங்கள்லாம் சொல்லப்படுது. பாசுரத்தினுடைய உள் அர்த்தம் பார்த்தால், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, ஒருத்தி மகனாய் இந்த இடத்துல ஒருத்தின்றதுனால முதல் ஒருத்தினால காயத்ரி சொல்லப்படுறது, இரண்டாவது ஒருத்தினால அஷ்டாட்சர மந்திரம் சொல்லப்படுறது. உள்ள காயத்ரி நமக்குள்ள போறா, நமக்குள்ள போறதுக்கு முன்னாடி சாஸ்திரம் இருக்கு. 5 வருஷத்தில் 5 வயசில் உபநயன சம்ஸ்காரம் நடந்தா நல்லது. ஆனால் சாஸ்திரமே 8 வருஷம் பிராமணம் உபநீய தம் அத்தியாபயத்துன்னு சொல்லியிருக்கு. கர்ப்பத்திலேருந்து 8வது வருஷம் உபநயனம் பண்ணணும் இல்லையா, கர்ப்பத்திலேருந்து எட்டாவது வயசு என்ன எட்டாவது வருஷம்னா ஏழாவது வயசுல உபநயனம் பண்ணிடுறோம். காயத்ரி எந்த இடத்துல ஜபிக்கப்படுறதோ அந்த இடத்துல அகால மரணம் ஏற்படாதுன்னு சொல்ல. இப்போ ஒருத்தின்ற ஒரு சப்தத்தினால காயத்ரி மந்திரத்தையும் இன்னொரு ஒருத்தினால அஷ்டாட்சர மந்திரத்தையும் சொன்னா இல்லையா. உபநயன சம்ஸ்காரமானே காயத்ரியை ஜபிக்கிறோம். அப்புறம் ஆச்சாரியர்களுடைய ரகசியார்த்த உபதேசங்கள் மூலமாக நம்ம அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் இதெல்லாத்தையும் நம்ம உபாசனம் பண்றோம், இதெல்லாத்தையும் ஜபிக்கிறோம். ஆக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னால காயத்ரியினாலே பிறந்து அஷ்டாட்சராதிகள்னாலே வளர்ந்துன்னு அர்த்தம் இந்த இடத்துல இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு விஷயம், இந்த மாதிரியான விஷயத்தை தான் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் சுவாபதேசத்தில் சொல்றான்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன்.